எல்லாரும் எப்போவும் மன நிம்மதியோட எந்த தொந்தரவும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும். தொழிலாடி விதிய நினைப்பவன் ஏமாடி அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. ஒருவன் ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாடி விதிய நினைப்பவன் ஏமாடி அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு, உப்பழிக்க கோடறி எதற்கு, பொன்னோ பொருளோ பொற்களம் எதற்கு, ஆசை துறந்தான் அகிலம் உனக்கு. ஒருவன் ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி விதியை நினைப்பவனே மாடி அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. அறிவாளி திறக்கும் போது முத்து முத்து என்கிறதே. இனிமை இனிமேல் போகாது அடமுதுமை எனக்கு வாழாது ஒருவன் ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி விதிய நினைப்பவன் ஏமாளி அதை வென்று முடிப்பவன் அறிவாளி ஒருவன் ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி விதிய நினைப்பவன் ஏமாளி அதை வென்று முடிப்பவன் அறிவாளி பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு புத்தரிக்க கோடறியதற்கு பொன்னோ பொருளோ பொற்கடம் எதற்கு ஆசை துறந்தால் அகிலம் உனக்கு